டிக்கும் கண்ணாக்காரி நான் இருக்கேன் டோன்ட் வரி உனக்கு எதுக்கு அச்சம் அச்சம் ஆசைகளை அலோ பண்ணு அச்சங்களை டெலிட் பண்ணு போய் வரலாம் உச்சம் உச்சம் அம்மியா புனைகளை மெசலாவுற பேந்த பேந்த மூச்சுகின்னு பீதி அடையிற தொட்டாலாக மாறி நீயும் வாடி கண்டியா வா நோட்டா கூட மாத்திருச்சு நம்ம இந்தியா அம்மா இந்தியா அம்மா இந்தியா ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரா பல்லானது வேணா அத ஒத்தி வையடி வந்து பல்லாருன்னு கண்ணத்துல முத்தம் வையடி ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கரரா புரி புரி முத்தத்தோட ஓய மாட்டேண்டா உன்ன முத்தத்தால மத்தம் செஞ்சு தூங்க பப்பண்டா ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கரரா நீ 2000 ரூபா நோட்டு நான் சேர்த்து வைக்கிற சேர்த்து வா முன்னும் பின்னும் காட்டு இது ஒரு சின்ன டவுட்டு கண்ணாக்காரி நான் இருக்கேன் டோன்ட் வரி உனக்கு எதுக்கு அச்சம் அச்சம் ஜல்லாகி நான் இருப்பேண்டா நீ சென்டிமீட்டர் பிரிஞ்சாலும் நான் தவிப்பேண்டா ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர உன் கெண்டா கால பார்த்துடவே கெஞ்சிடு வண்டி உன் கொண்டா பூவா கொண்டா நான் கும்பிடு வண்டி ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கரரா நீ முன்னும் பின்னும் மாசு நான் முள்ளில்லாத ரோஸ் வா போலாம் காதல் ரேஸ் இது ஒரு புறா நியூஸ் நீ வாட்டர் மிலான் ஜூஸ் வாட்டமான கண்ணாக்காரி நான் இருக்கேன் டோன்ட் வரி உனக்கு எதுக்கு அச்சம் அச்சம் ஆசைகளை அலோ பண்ணு அச்சங்களை டெலிட் பண்ணு போய் வரலாம் உச்சம் உச்சம் அம்மியா புனைகளை பேந்த பேந்த மூச்சுகின்னு பீதி அடையிற தொட்டாலாக மாறி நீயும் வாடி டண்டியா பா நோட்டா கூட மாத்திருச்சு நம்ம இந்தியா ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கரரா ஏய் ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரங்கு ரக்கர ரக்கர ரக்கர ரக்கர ரக்கரரா ஏய் ரங்கு